ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா, உயிரின் மூச்சாகிவா, ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா, உயிரின் மூச்சாகிவா, ஜன்னல் காற்றாகிவா, ஜரிகை பூவாகிவா, மின்னல் மழையாகிவா, உயிரின் மூச்சாகிவா. சமே